లక్ష్మీనాథ సమారంభాం నాథజామున మధ్యమాం ఆత్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాం భుజ యుగ్మ రుగ్మ వ్యామోహత స్థలితరాని త్రణాయ మేనే అస్మద్గురోర్ భగవతో శరేక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే యోంత ప్రవిశ్య మమ వాచమిమాం ప్రసూక్తాం సంజీవయత్తి కిల శక్తిధరస్వతాంనా అన్యాసహస్తచరణశ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్నమో భగవతే పురుషాయ తస్మై విశుద్ధ విజ్ఞానగణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణ బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే జయత్యాశ్రితసంత్రాసద్వాంత విద్వంసనోదయః ప్రభావాన్ సీతయా దేవ్యా పరమ వ్యోమ భాస్కర. రఘువీర గద్యత్ ఉపన్యాసత்துல இன்னைக்கு நாம சுக்ரீவனுடைய சரணாகதியை பற்றி பார்க்க போறோம். இந்த சுக்ரீவ சரணாகதி விஷயத்தை சுவாமி தேசிகன் மூன்று சூர்ணிகைகள்னால சொல்லி கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய கடைசி சூர்ணிக்கையால வாலிவரத்தை பற்றி விஸ்தாரமா பேசுறார். சூர்ணிக்கை 43வது சூர்ணிக்கை, 44வது சூர்ணிக்கை, 45வது சூர்ணிக்கைன்னு மூன்று சூர்ணிக்கைகள் சுக்ரீவனுடைய சக்கியத்தை பற்றியும் சுக்ரீவனுடைய சரணாகத்தியை பற்றியும் விஸ்தாரமாக பேசப்படுறது. 43வது சூர்ணிக்கை தரணி சுத சரணாகதி பரதந்திரீகிருத ஸ்வாதந்திரியாக. 44வது சூர்ணிக்கை திருடகடித கைலாச கூட்ட விகட துந்துபி கங்காள கூட்ட தூர விக்ஷேப தக்ஷ தட்சிணேதர பாதாங்குஷ்ட தரசலன விஸ்வஸ்த சுகிருதாசயா. இது 44வது சூர்ணிக்கை. 45வது சூர்ணிக்கை அதிபுருத்துல பகுவிட்டபி கிரி தரணி விவர யுகபத் உதய விவர சித்திர சித்திரபுங்க வைச்சித்ரியா. இது 45வது சூர்ணிக்கை. இந்த மூன்று சூர்ணிக்கைகளாலையும் சுக்ரீவனை பற்றி பறக்கவே சுவாமி தேசிகன் பேசியிருக்கார். சுக்ரீவனிடத்திலே எம்பெருமானுக்கு ஒரு சக்கியம் ஏற்படுறது. அவன் பரதந்திரனாக மாறுகிறான் சுக்ரீவனிடத்தில். சுவாதந்திரியத்தோட சகலவிதமான காரியங்களையும் நிறைவேற்றக்கூடிய எம்பெருமான் சுக்ரீவனிடத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து கொண்டு பரதந்திரனாக மாறியிருக்கான் அப்படின்றத நாமெல்லாம் சுக்ரீவ சரணாகதியிலிருந்து பார்க்கிறோம். தரணிசுத சரணாகதி பரதந்திரீகிருத சுவாதந்திரியா. தரணிசுத சூரியபுத்திரனான சுக்ரீவனிடத்தில் சரணாகதி பண்ணினதுனால பரதந்திரீகிருத பராதீனமாக பண்ணப்பட்டிருக்கக்கூடிய சுவாதந்திரியா தன்னுடைய சுதந்திரமாக இருக்கும் தன்மையை உடையவனே அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த சூர்ணிக்கையை சாதிக்கிறார். சூரியபுத்திரனான சுக்ரீவனிடத்தில் ராமன் தன் விஷயமாக உபகாரம் வேண்டியதுனாலே அவன் நண்பன் என்ற ஒரு உறவு இருந்தாலும் சரணாகதி பண்றான். நமக்கே இது என்னவோ போல் இருக்கு, சக்கரவர்த்தி திருமகன் ஒருத்தர் இடத்துல சரணாகதி பண்ணிண்டான்னு ஒரு வியாக்கியானம் பண்ணான். அப்ப வால்மீகிக்கு எப்படி இருக்கும், விடுவாரா? வால்மீகி பகவான் லக்ஷ்மணனுடைய கஷ்டங்களை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு 4 ஸ்லோகங்களை ரொம்ப அழகாகவே சாதிக்கிறார். நேற்றைய தினம் ஹனுமான பத்தி பார்த்தோம். யதா ப்ரவீசி ஹனுமன் சுக்ரீவ வசனாதிக. அந்த சுக்ரீவன் என்ன சொல்றானோ அந்த விஷயத்தை ஹனுமான் சக்கரவர்த்தி திருமானிடத்தில் தெரிவிக்கிறார். யாருன்னு பார்த்துன்னு அவர் சொன்னார், பார்த்துன்னு வந்தா தெரிஞ்சுடுத்து. இவாள் விஷயங்கள் எல்லாத்தையும் ஹனுமான் தெரிஞ்சின்றார். தெரிஞ்சின்ற உடனே வாருங்கள் சுக்ரீவனிடத்திலே போலாம். சரி, எதற்காக? அகம் செய்வகி ராமஸ்ய சுக்ரீவம் சரணங்கதௌ. ராமனிடத்துல எல்லாரும் சரணாகதி பண்ண இருக்க சுக்ரீவன இடத்துல ராமன் சரணாகதி பண்ணிக்கிறதுக்காக காத்திருக்கார். வால்மீகி சொல்றார், இளைய பெருமாள் ஹோனு அழறார்னு சொல்றார். நாலு ஸ்லோகத்தினால அழறார்னு சொல்றார். ஏஷ தத்வாத ஏஷ தத்வாச வித்தானி பிராபியச்சானுத்தமம் யசா லோகநாத புரா பூத்வா சுக்ரீவம் நாசமிச்சதி. லோகநாத புரா பூத்வா, முன்னொரு காலத்தில் லோகநாதனாக இருந்து கொண்டு இன்று சுக்ரீவனை நாதனாக அடைய ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். சீதா யஸ்ய ஸ்னுஷா சாசீத் சரண்யோ தர்மவத்சலா தஸ்ய புத்திரம் சரண்யா சரண்யஸ்ய சுக்ரீவன் சரணங்கதா. யாருக்கு சீதை மருமகளாக இருந்தாலோ அப்பேற்பட்டவர்கள், சீதை எப்படி இருந்தாலோ அப்பேற்பட்டவர் சரணாகதி வத்சலனாக இருக்கிறப்போ அவருடைய புத்திரன் இன்னைக்கு சுக்ரீவனை சரணமடையறதுக்காக காத்துக்கொண்டு இருக்கிறார். சர்வலோகஸ்ய தர்மாத்மா சரண்ய சரணம் புரா குரு மே ராகவ சோயம் சுக்ரீவம் சரணங்கதா. என்னுடைய குரு, என்னுடைய ஆச்சாரியர், சர்வலோகத்துக்கும் தர்மாத்மா, எல்லாரும் சரணமடைந்தவர்கள் இன்னைக்கு சுக்ரீவனை சரணாகதி அடையறதுக்காக காத்துருக்கார். யஸ்ய பிரசாதே சகலா பிரசீதே யுரிமா பிரஜா சராமோ வானரேந்திரஸ்ய பிரசாதம் அபிகாங்கதே. யாருடைய பிரசாதத்திற்கு எதிர்பார்த்து கொண்டு இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அண்ட சராச்சரங்களும் சேத்தனா சேத்தனங்களும் காத்துக்கொண்டு இருக்கிறதோ அவர் இன்று வானரேந்திரஸ்ய பிரசாதம் அபிகாங்கதே, சுக்ரீவனுடைய ஒரு பிரசாதத்தை எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா. இப்ப இந்த இடத்துல சர்வலோகஸ்ய தர்மாத்மா, எப்பேற்பட்டவன் ராமன், அப்பேற்பட்டவன் சுக்ரீவனுக்காக காத்துக்கொண்டிருக்கிறான். இது சொன்ன உடனேவே என்ன பண்றதுன்னு தெரியல. இதற்கு ஒன்னும் தெரியாமல் காத்துருக்கார். என்ன பண்றதுன்னு தெரியாமல் பெருமாள் லக்ஷ்மணனை பார்க்கிறார், லக்ஷ்மணன் பெருமாளை பார்க்கிறான். இதையும் ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ணா பெரியவாள். யாரிடத்திலே நமக்கு காரியமாகணுமோ அவனை தன்வசப்படுத்திக்கணும்னு சொன்னான். பாஷ்யகாரர் சொல்றார், தஸ்ய வசீகரணம் தத்கதி சரணாகத்திரேவ அப்படின்னு. இப்ப நமக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னால் அவனை நாம் சரணாகதி பண்ணால் அவனிடத்திலிருந்து நம் காரியத்தை பெற்றுக் கொள்ளலாம். ராமன் சுக்ரீவனை சரணாகதி பண்ணிண்டானா, சுக்ரீவன் ராமனை சரணாகதி பண்ணிண்டானா, ராமனிடத்திலே சரணாகதி பண்ணிண்டானா, ரொம்ப முக்கியமான விஷயம். பரஸ்பர ஹிதைசினாம் பரிசரேஷு மாம் வர்த்தையன் சொன்னார் சுவாமி தேசிகன் அபீதிஸ்தவத்துல. ஒருவருக்கொருவர் எதையோ எதிர்பார்த்து கொண்டு ஒரு சக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். இது மாதிரியான ஒரு சக்கியம் லோகத்தில் வேற எங்கேயும் இல்லை. கம்பனே ரொம்ப அழகா விவரிக்கிறான் இந்த சக்கியத்தை. ஹனுமான் அக்னி சாட்சியாக ஒரு சக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த சுக்ரீவனிடத்திலும் ராமனிடத்திலும். ஏன்னா சுக்ரீவனை நம்ப முடியாதுன்னு சொல்றார். குரங்கு புத்தி, சபல புத்தி, என்னவான நடக்கலாம். அதுதான் பின்னாடியே நம்ம பார்க்கிறோம் இல்லையா. மழைக்காலத்துக்கு அப்புறம் வான்னு சொன்னால் அவன் வராமன் இருக்கான், அப்புறம் லக்ஷ்மணன் அனுப்புறார், திரும்பி ஓடி வரான்றதெல்லாம் நாம பார்க்க போறோம், கதையில பார்க்க போறோம். சுக்ரீவனை நம்ப முடியாமல் ஒரு அக்னி சாட்சியாக ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஹனுமான். அப்போ ஹனுமான் லக்ஷ்மணனிடத்திலே தெரிவிக்கிறார், வாங்க ரெண்டு பேரும் வாருங்கள், நாம போலாம். இப்பேற்பட்ட வீரர்களை அழைத்துக் கொண்டு ஹனுமான் சுக்ரீவனிடத்திலே செல்கிறான். ஸ்னேக பாவம் எப்படி இருக்கணும்னா, தத்தாதி பிரதிகிருண்ணாத்தி குஹ்யதி வாக்கியானி பிருச்சதி குஹ்ய வாக்கியானி பிருச்சதி புங்கே போதையத்தை செய்வ ஷட்விதம் சக்கிய லட்சணம்னு சாஸ்திரத்துல சக்கியத்துக்கு லட்சணம் சொல்லியிருக்கான். அதெல்லாம் இங்க பொருந்ததுதான். தத்தாதி பிரதிகிருண்ணாத்தி, இவனும் அவனிடத்திலே சில விஷயங்களை தெரிவிக்கிறான், அவனும் இவன் விஷயத்திலே சில விஷயங்களை தெரிவிக்கிறான். பரஸ்பரம் சில விஷயங்களை எதிர்பார்த்து ரெண்டு பேருக்குள்ள ஒரு சக்கியமானது ஏற்படுறது. பவான் தர்ம வினீதஸ்த விக்ராந்த சர்வ வத்சலஹ ஆக்யாதா வாயு புத்திரேன தத்வதோமே பவத் குணாஹ யத்வம் இச்சதி சௌஹார்தம் வானரேன மயாசஹ ரோசதே எதிவா சக்கியம் பாஹுரேஷு பிரசாரிதஹ கிருஹ்யதாம் பாணினா பாணிஹி மரியாதா பத்யதாம் த்ருவாம். கிருஹ்யதாம் பாணினா பாணி, கையை பிடிச்சிக்கிறார் ரெண்டு பேரும். இந்த காலத்துல சொல்றாள் சேகன் கொடுத்துக்கிறான். அப்படி ரெண்டு பேரும் கையை பிடிச்சிக்கொண்டு ஆனந்தப்படுறா. ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள சக்கியம் நடக்கிறது. பாக்யம் பாக்யம்னு சொல்லிக்கிறா சுவாமி தேசிகன். சொல்றாரு, நிஷாதானாம் நேதா கபிக்குள்ள பத்திகி காபி சபரி குச்சேலஹா குப்ஜாசா விரஜ யுவதையோ மால்ய கிருதி அமீஷாம் நிம்னத்வம் விருஷகிரி பதேர் உன்னதிமபி பிரபூதைஹி ஸ்ரோதோபி பிரசபம் அனுகம்பே சமயசீன். ஸ்ரீனிவாசன் விஷயத்துல தயா குணத்தை குணத்தை வர்ணிச்சாரு. அது இங்க அப்படியே சொல்றாரு. ரோச்சயத்தே ரோச்சத்தே எதித்தே சக்கியம், விதி வாய்க்கின்று வாய்க்கும் கண்டீர் அப்படின்னு நான் வியாக்கியானத்துல. அவளோட சக்கியம் பண்ணும்படியா ஒரு விதி இருந்தது, அதனால பண்ணும். கிருஹ்யதாம் பாணினா பாணிஹி மரியாதா பத்யதாம் த்ருவா த்ருவான். மரியாதையோட சக்கியம் வச்சுக்கிறா. இது மாதிரி ஒரு சக்கியத்தை வேற எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சக்கியம் இது சரணாகத்தின்னு அவ்வளவு சீக்கிரம் எல்லாரும் ஒத்துக்கல. அதனால்தான் சுக்ரீவ சரணாகத்தில மகாவிஸ்வாசம் அவ்வளவு சீக்கிரம் ஏற்படல. விபீஷண சரணாகத்திய போல சரணாகதி லட்சணங்கள் ஒரு ஒரு சந்தர்ப்பத்துல இதுல பொருந்தினா போல காண்பிச்சால் கூட விபீஷண சரணாகதி போல இங்க இல்ல. இவன் அவனுக்கு சௌகரியத்தை ஏற்படுத்தினானா, அவன் இவனுக்கு சௌகரியத்தை ஏற்படுத்தினானே பரஸ்பரம் தெரியல. ரெண்டு பேரும் அவளுக்குள்ள சௌகரியத்தை ஏற்படுத்திக்கிறான். தாசபூதா சொத்த சர்வே ஹியாத்மன பரமாத்மனா அதோ அகமபி தே தாசகான்றான். இதி மத்வா நம் ஆம்யம்னு அவன் வந்து இவன் காலில் விழறான். சுக்ரீவன் வந்து இவன் காலில் விழறான். இவனுடைய வீர தீர செயல்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி எல்லாம் ஆச்சு. சீதையினுடைய ஆபரணங்கள் எல்லாத்தையும் காட்டுறா. காட்னா இதம் தே பசியதே பசியேதி ராமாய தர்சயாமாச வானரம். ஒரே தாவல் தான் போய் நாள் எல்லா நகைகளையும் எடுத்துட்டு வந்து காட்டுறார். ராமனுக்கு துக்கம், பார்க்க முடியல. ராமன் லக்ஷ்மணனை பார்க்க சொல்றார். எல்லாத்தையும் பார்க்கிறார் லக்ஷ்மணன். நாகம் ஜானாமி கேயூரே நாகம் ஜானாமி குண்டலே நூபுரே துவபி ஜானாமி நித்யம் பாதாபி வந்தனாத். எவ்வளவு அழகான ஸ்லோகம். இந்த மாதிரி ஸ்லோகத்துக்கெல்லாம் வாழ்நாள் பூர்த்தியாக நாம வந்து வால்மீகி திருவடியை பற்றி கொண்டே இருக்கலாம். லக்ஷ்மணன் சொல்றான், நாகம் ஜானாமி கேயூரே, எனக்கு கேயூரங்கள் எதுவும் தெரியாது, சீதை தான் தெரியல. நாகம் ஜானாமி குண்டலே, குண்டலத்தை நான் பார்த்ததில்ல அவ காதுகள்ல. எது தெரியும் அப்போ உனக்கு? இதோ இருக்க இந்த நூபுரம் எனக்கு தெரியும், காலில் போட்டிருக்கக்கூடிய சலங்கை எனக்கு தெரியும், சீதை தான் இது. எப்படி சொல்ற? குண்டலத்தையும் தெரியாதுன்ட்ட, கேயூரத்தையும் தெரியாதுன்ட்ட, ஆனா நூபுரத்தை மாத்திரம் தெரியும்ன்ட்டு சொல்றியேனா? இல்லையே, நான் திரிகால சந்தியாவந்தனம் பண்ணி முடிச்ச பிறகு நான் மூணு வேளையும் அண்ணாவையும் மண்ணியை நிக்க வச்சு சேவிப்பேன். நான் மண்ணியினுடைய முகத்தை இது பர்யந்தம் பார்த்து பேசினது இல்லை. மரியாதையோட கீழே பார்த்துதான் பேசுவேன். நேருக்கு நேர் பார்த்து பேசுற தைரியமும் இல்லை. அவள் இடத்துல வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதை அவளை நேருக்கு நேர பார்த்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதை உடனே நேருக்கு நேர் பார்த்து பேசினா தவறான எண்ணம் தான் ஓடுமா அப்படின்னா எடுத்துக்கூடாது. ஒரு மரியாதை நிமித்தமாக அவர் தலகுனிஞ்சே பேசி பழக்கம். அப்படி நூபுரேத்து அபிஜானாமி, காலில் இருக்கக்கூடிய சலங்கையை பார்த்தே நான் பழகி அப்படின்னால இது சீதை தான் நித்தியம் பாதாபி வந்தனாத். பிரதி தினம் நான் பாத சேவனம், பாதத்துல வந்தனம் பண்ணபடினாலே, காலில் விழுந்து சேவித்தபடினாலே இது சீதை தான் அப்படின்னு லக்ஷ்மணன் நிச்சயம் பண்றாரன். சரி, சீதை தான் தெரிஞ்சிருச்சு. அப்ப சீதையை நான் காப்பாத்தி கொடுக்கறேன், கண்டிப்பா நான் காப்பாத்தி கொடுக்கறேன், அதுக்கான வழியெல்லாம் நான் பண்றேன். சரி, அப்படி நான் காப்பாத்தி கொடுத்தேன்னா நீர் என்ன பண்ணுவேர்? சரி, நான் என்ன என்ன பண்ணணும் சொல்லு, நான் என்ன பண்ணணும் சொல்லு, அந்த காரியத்தை நான் பண்றேன். வாலின்னு ஒருத்தன் எனக்கு அண்ணா. உபகார பலம் மித்ரம் அபகாரோ அரிலக்ஷணம் அத்யைவதம் ஹனிஷ்யாமி தவபார்யாபஹாரிணம். உன்னுடைய பாரியையே வாலி அபகரிச்சிருக்கானா? வாலி யாருன்றது அடுத்த சூர்ணிக்கையில் நம்ம பார்ப்போம். வாலி அபகரிச்சிருக்கானா? ரூமையே வாலி அபகரிச்சுட்டு போயிட்டான் இல்லையா? அந்த வாலி பாரியை அபகரிச்சுட்டு போன அந்த வாலியை நான் கண்டிப்பாக கொன்னு உனக்கு நான் வந்து சிரேயசை ஏற்படுத்தி கொடுக்கிறேன். ஆட்யோவா ஆட்யோவாபி தரித்ரோவாபி துக்கித சுகிதோபிவா நிர்தோஷோவா சதோஷோவா வயசிய பரமாகதி, எனக்கு வேற கதியே இல்ல சுவாமி, நீர் தான் எனக்கு பரமகதி அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு. பணக்காரன் ஏழைக்கு சகையா நண்பன ஆக முடியாது, ஒரு வித்வான் அவித்வானுக்கு சகாவா இருக்க முடியாது, சாமர்த்தியம் உள்ளவன் ஒரு அசடுக்கு சகாவா இருக்க முடியாது, ஒரு பைத்தியம் நல்ல புத்திசாலிக்கு சகாவா இருக்க முடியாது, சன்னியாசிக்கு கிரகஸ்தன் சகாவா இருக்க முடியாது. அந்த ஆசிரமம் சமமா இருந்தா தானே இருக்கலாம். பிரம்மச்சாரி கிரகஸ்தனுக்கு சகாவா இருக்க முடியாது சொல்றாங்க இவன். ராமாயணத்துல சொல்றான், சுக்ரீவன் சொல்றான், தனக்கு காரியம் ஆகணும்ன்றதுக்காக யாராவடா இரோ நீர், நீர் வந்து ஏழையோ பணக்காரனோ சன்னியாசியோ கிரகஸ்தனோ யாராரோ எனக்கு வயசே பரமாகதி, எனக்கு வேற கதியே இல்லை, உம்மை விட்டா எனக்கு வேற கதி கிடையாதுன்றான். சரி நான் பார்த்துக்கிறேன். சுவாமி வாலியுடைய பராக்கிரமம் தெரியாமல் தேவர் பேசுறேர். வாலி எப்பேற்பட்டவன் தெரியுமா, ரொம்ப கஷ்டம். வாலி வாலிய வந்து அவ்வளவு சீக்கிரம் இது பண்ணிட முடியாது. நான் ஏதோ உமகிட்ட வாலியினுடைய பிரஸ்தாபத்தை சொன்னேன், நீர் அதை கேட்டுட்டு நீர் வந்து காதால கேட்டுட்டு வாலிய ஒழிச்சுடலாம்னு நினைக்கிறேரா? வாலியினுடைய பலம் எனக்கு தெரியும், வாலி அவ்வளவு சீக்கிரத்துல அழிச்சிட முடியாது. சரி என்ன பண்ணணும்ன்ற அடியான பரீட்சை பண்ணி பாக்குறியா? சரி, திருட கட்டித்த கைலாச கூட்ட விகிட துந்துபி கங்காள கூட தூர விக்ஷேப தக்ஷ தக்கினே தர பாதாங்குஷ்ட தர சரண விஸ்வஸ்த சுகிருதாசயா. திருட கட்டித்த காட்ட ஆலிங்கனம் பண்ணப்பட்ட கைலாச கோட்டி கைலாச பருவத்தின் சிகரத்தை உடையவனும் விஷங்கட முரடனுமான துந்துபி என்கிற அரசு அசுரனுடைய கங்காள கூட்ட எலும்பு எலும்பின் சமூகத்தினுடைய தூர விக்ஷேப வெகு தூரம் எரிகிறதில் தக்ஷ சமர்த்தனான தட்சிணேதர பாதாங்குட்ட இடது கால் கட்டை விரலுடைய தரச்சரண ஈசச்சரணத்தினாலே விஸ்வஸ்த சுகிருதா விஸ்வசிக்கப்பட்ட சுகிருதான சுக்ரீவனுடைய மனசை உடையவனே. என்ன இது ஒரு அழகான சரித்திரம். மதங்க மகருடைய மகரிஷியனுடைய சாபம் இது. துந்துபின்ற ஒரு அரக்கனை வாலி கொன்னுடுறான், கொன்னுட்டு இந்த ரிஷ்யமுக பருவத்தில் கொண்டு வந்து தூக்கி போடுறான் அந்த தலைய. பார்த்தா ஒண்ணு பெருசா இருக்கு, எப்பேற்பட்டது. இந்த துந்துபி எலும்பு இங்க இருக்க, இந்த துந்துபியுடைய சம்ஹாரம் பண்ண உடனே வாலி இடது காலால விட்டு எரிஞ்சான். 10 மைல் அந்தண்ட இருக்கக்கூடிய இந்த மதங்கருடைய ஆசிரமத்துல வந்து விழுந்தது. ஆசிரமெல்லாம் வீணாயி போயிடுச்சே அப்படின்னு எவனால இந்த காரியமாச்சும் அவன் இங்க வந்தான்னா மண்டை வெடிச்சுடும் மதங்கர் சாபம் கொடுத்தார். ஆகையினால் நாம் பொழைச்ச இப்ப பாரு, இந்த எலும்பு இங்க கிடக்கிறது, இந்த எலும்பு இத பாத்தீர்னா இத காலால நீர் கொஞ்சம் அந்த பக்கம் எரிஞ்சிருந்தா என் மனசுக்கு கொஞ்சம் சமாதானம் ஏற்படும், வாலி அளவுக்கு உமக்கு பலம் இருக்குன்னு நான் நினைச்சுப்பேன். ஆழ்வார் சொல்றார், துணையும் சார்வும் ஆகுவார் போல் சுற்றத்தவர் பிறரும் அணைய வந்த ஆக்கமுண்டேல் அட்டைகள் போல் சுவைப்பர் கனையொன்றாலே ஏழ்மரமும் எய்தயம் கார்முகிலை புனை என்றுய போகிலில்லால் இல்லை கண்டீர் பொருளே. எப்படிப்பட்ட பரீட்சை பண்ணி பார்க்கிறான் பாருங்க, நான் சமர்த்தனா இல்லையான்னு பரீட்சை பண்ணி பார்க்கிறான். ஏந்து போச்சா அந்த எலும்ப எட்டி உதச்சாராம், அது எங்க போச்சுன்னே தெரியல, அந்த அளவுக்கு தாண்டி போய் தூரம் விழுந்துதான். உடனே சுக்ரீவனுக்கு அவ்வளவு சந்தோஷம், போருமா சுக்ரீவா அப்படின்னு. ஆர்த்தம் சக்தம் இது சுமகது ராகவாந்தரம். இல்ல இன்னொரு ஒரு சந்தேகம், வாலி எரியச்சே உயிரோட இருந்தா எரிஞ்சான், அப்ப வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், பல வருஷங்கள் ஆயிடுச்சு, எலும்பு எல்லாம் அரிச்சு போய் வெறும் எலும்பு மாத்திரம்தான் கிடக்கிறது, இப்ப கொஞ்சம் லேஸ் ஆயிட்டு இருக்கும், நீர் எரிஞ்சேர், அதனால உமக்கு வந்து ஈஸி ஆயிடுச்சு, நீர் எரிஞ்சுட்டேர், ரொம்ப இதுலயும் எனக்கு மனசு அவ்வளவா பிடிபடல, வாலியிடத்துல தான் பட்டதையெல்லாம் நினைச்சு பார்த்து சுக்ரீவனுக்கு நிச்சயமா சங்கை ஏற்படுறது, இது எங்கேயாவது நடக்குமா அப்படின்னு. உடனே சொல்றான், சரி அடுத்த பரீட்சை என்னன்னு கேக்குற பெருமாள். அதிபுருத்துல பகு வீட்டா பிகிரி தரணி விவர யுகபாத்துதய விவருத்த சித்திர புங்க வைச்சித்ரியா. அதிபுத்துல மிகவும் விபுலங்களான பகுவீட்டபி அநேக விரக்ஷங்கள் என கிரிவர பருவத்தோத்தம் என்ன தரணி விவர பூமி விவரம் என்ன யுகபத்து ஏக க்ஷணத்தில் உதய விவருத்த ஒரே சமயத்துல ஆவிர்வாவத்தினாலே பிரகாசிக்கப்பட்ட சித்திரபுங்க ஆசிரியாவகமா இருக்கக்கூடிய வைசித்திரியா இப்படிப்பட்ட பானங்களை உடையவனேன்னு ஸ்தோத்திரம் பண்றான். அடுத்து பார்க்கிறான், மறுபடியும் ஒரு பரீட்சை. புன்னை மரங்கள் ஏழு மரங்கள் இருக்கு, அந்த ஏழு மரங்களை காட்டுறான். சுவாமி தேசிகனே ஹம்ச சந்தேசத்துல சொல்றார், இச்சா மாத்ரா ஜகத பரதா சம்விதாத்தும் க்ஷமானாம் இக்ஷ்வாகூணாம் பிரகிருதி மகதாம் ஈதிருஷீம் பிரேக்ஷவேளாம் லக்ஷ்யா லக்ஷேர் ஜலதி பயசா லப்த சம்ஸ்தாம் த்ரிகூட்டே லங்காம் கந்தும் தவ சமுச்சிதம் ராட்சசீம் ராஜதானீம். ஜகத்தையே சம்ஹாரம் பண்ணி சிருஷ்டி பண்ணக்கூடிய சக்தி உள்ள இக்ஷ்வாகு வம்சத்தாருக்கு ஈதிருஷீம் பிரேட்ச வேளாம், அப்பேற்பட்ட வம்சத்தை உடையவர்களுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு பரீட்சையா, இப்ப வேலையை பத்தியா குரங்கு பரீட்சை வைக்கிறது, பெருமாள் பரீட்சை எழுதுறான். பரீட்சை எழுதி நாம வந்து ரிசல்ட் காத்துட்டு இருக்கா போல அவன் ரிசல்ட் காத்துட்டு இருக்கான். பார்த்தாராம் பெருமாள், அங்கேருந்து ஒரு லக்ஷேர் லக்ஷதி ஜலதி பயசா லப்த சம்ஸ்தாம் திரிக்கூட்டே லங்காங்கந்தும் தவ சமுச்சிதம் ராட்சசியும் ராஜதானியம் எடுத்து போட்டாராம். ஒரு பானத்தை எடுத்து அதிபுருத்துல பகு வீட்டாப்பி கீரணி கிரி தரணி விவர யுகபாத் உதய விவருத்த சித்திரபுங்க வைச்சித்ரியா என்னென்னலாம் லோகத்துல ஏழு ஏழா இருந்ததோ ஏழு எல்லாத்துக்கும் ஆபத்தாச்சாம். அந்த பானத்தினுடைய வைச்சித்திரியத்தை காண்பிச்சான். அதிபுருத்துல ஏழு மரம், கிரி ஏழு குசலம், தரணி சப்த லோகம், விவர யுகபத் உதய விவருத்த சித்திரபுங்க வைச்சித்ரியா எல்லாத்தையும் துவாரம் பண்ணி கொண்டு அம்புராத்துரிய வந்து உட்கார்ந்துதான் அந்த பானம். ஏழு ஏழு ஏழுன்னு என்னெல்லாம் இருக்க சுவாமி தேசிகனுடைய கவிதையே பாருங்க. இந்த இடத்துல கத்தியம் எப்படி இருக்கு பாருங்க, ஏழு மரத்தை மட்டும் அடிக்கிற ஏழு குழு சப்த ரிஷிகள் எல்லாம் சப்த ரிஷிகள்லாம் பயந்தாலாம், நாம ஏழு சமுத்திரம் போச்சாம், ஐயோ நாம என்ன பண்ண போறோமோ தெரியல, ஏழு அடிச்சுதான், ஏழு ஏழு ஏழு ஏழா போய் அடிச்சது. சினையை தழைய மாமரங்கள் ஏழும் எய்தாய் சிறிதரா இணையாக இணைய பெயரினாய் என்று நைவன் அடியேனே. ஆரம்பமே கனை ஒன்றேல் ஏழ்மரமும் எய்தயம் கார் முகிலை சினையை தழைய மாமரங்கள் ஏழும் எய்தாய் ஸ்ரீதரா. இவ்வளோ ரொம்ப அழகா சொல்றா பாருங்க, வினையேன் வினை தீர் மருந்தாய் விண்ணோர் தலைவா கேசவா மணிசேராயர் குல முதலே மாமாயனே மாதவா சினையை தழைய மாமரங்கள் ஏழுமெய்தாய் ஸ்ரீதரா இணையா இணைய என் பெயரினாய் என்று நெய்வன் அடியனே. கனையொன்றேல் ஏழ்மரமும் எய்தகையும் கார் முகிலை புனை நின்றொய்ய போகில் இல்லால் இல்லை கண்டீர் பொருளே அழுவார். அவ்வளோ அழகா கொண்டாடுறாரு. அரணமாவர் அற்ற காலைக்கு என்றென்று அமைக்கப்பட்டார் இரணம் கொண்ட தெப்பர் ஆவரின்றி இட்டாலும் அக்தே வருணித்தென்ன வடமதுரை பிறந்தவன் வன்புகழே சரண் என்று போகிலல்லால் இல்லை கண்டேர் சதிரே. கடைசி காலத்துல ரட்சிக்கணும் பெருமாள் ரட்சிப்பானம்ல சிவக்ரீவனுக்கு அத்தியந்த பிரீத்தி பாத்திரத்தோடு ஆயிட்டான். இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. வினையேன் வினைத்தீர் மருந்தானாய் விண்ணோர் தலைவா கேசவா எப்படி பாடுறா பாருங்க ஆழ்வார். சரி தயாராயிட்ட சுக்ரீவ நம்பிக்கையோட சேவிக்கிறான், இனிமேல் எதுவுமே கிடையாதுன்னு ஆணுகூல்ய சங்கல்பம் பிராத்திகூல்ய வர்ஜனம் கோபிருத்த வரணம் கார்பண்யம் ஆத்ம நிக்ஷேபம் எல்லாத்தையும் சரணாகதி அங்கங்கள் அங்காங்கி பாவங்களோட இருக்கக்கூடிய சரணாகதி எல்லாத்தையும் சேவிச்சு சரணாகத்தியை பண்ணிக்கிறான் அவன் பெருமாள்கிட்ட. சரி சுக்ரீவன், இது மாதிரி ஒரு வீரனை லோகத்துல பார்த்ததே இல்ல, வாலிவை வதைப்பதற்கு நீர் ஒருத்தரே லோகத்துல சமர்த்தர் அப்படின்னு சொன்ன. இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். நாளைக்கு வாலிவதம்.